வாழ்விலே வரும் அன்பே வா, என் வாழ்விலே வரும் அன்பே வா. கண்ணே வா, நிலா முகம் கண்டேன் வா, ஒரே சுகம் நாம் காண இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பே வா. என் வாழ்விலே வருமன்பே வா.